ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಭಾರದ್ವಾಜ ಕುಲಾಬ್ಧಿಶೀತಕಿರಣ ಶ್ರೀ ಶ್ರೀನಿವಾಸಾದ್ ಗುರೋ ಲಬ್ಧ ಶ್ರೀಧರ ಚಕ್ರಲಾಂಚನ ವಿಧಿಂ ರಂಗೇಂದ್ರ ಯೋಗೀಶ್ವರೇ ವಿನ್ಯಸ್ತಾತ್ಮಭರಂ ತದೀಯ ಕರುಣಾ ಸಂಪ್ರಾಪ್ತ ಸಜ್ಞಾನಕಂ ವಂದೇ ಶಾಂತಿದಮಾದಿಯುಕ್ತಮನಘಂ ಶ್ರೀಮಾಧವಾರ್ಯಂ ಗುರುಂ ಯತ್ಪದಾಂಭೋರುಹಧ್ಯಾನವಿಧ್ವಸ್ತಾಶೇಷಕಲ್ಮಷಃ ವಸ್ತುತಾಮುಪಯಾತೋಹಂ ಯಾಮುನೇಯಂ ನಮಾಮಿತಂ ನಮೋ ನಮೋ ಯಾಮುನಾಯ ಯಾಮುನಾಯ ನಮೋ ನಮಃ ನಮೋ ನಮೋ ಯಾಮುನಾಯ ಯಾಮುನಾಯ ನಮೋ ನಮಃ ನಮೋ ಚಿಂತ್ಯದ್ಬುಧಾಕ್ಲಿಷ್ಟಜ್ಞಾನವೈರಾಗ್ಯರಾಶಯೇ ನಾಥಾಯ ಮುನಯೇ ಗಾಥ ಭಗವದ್ಭಕ್ತಿ ಸಿಂಧವೇ ಸ್ತೋತ್ರರತ್ನ ಭಾಷ್ಯತ್ಲೇ தற்பொழுது 53வது ஸ்லோகத்திற்கு வியாக்கியானம் ஆகணும். கொஞ்சம் விளம்பமாயிடுத்து க்ஷமிக்கணும். 53வது ஸ்லோகம். மம நாத யதஸ்தி யோஸ்மியஹம் சகலம் தத்திதவைவ மாதவ நியத ஸ்வமிதி பிரபுத்ததீஹி அதவா கிண்ணு சமர்ப்பயாமிதே என்பதாக ஸ்லோகம். ஸ்லோகத்தை ஒரு அர்த்தானுசந்தானத்தோடு மறுபடியும் ஒரு தடவை சேவிக்கிறேன். மம நாத யதஸ்தி யோஸ்மியஹம் சகலம் தத்தி தவைவ மாதவ நியத ஸ்வமிதி பிரபுத்ததீஹி அதவா கிண்ணு சமர்ப்பயாமிதே என்பதாக ஸ்லோகம். சாமான்யமாக அர்த்தம், ஹே மம நாத, என்னுடைய நாதனே, யதஸ்தி யோஸ்மியஹம், நான் யாராக எப்படியாக இருக்கிறேனோ, சகலம் தத்தி தவைவ மாதவ, எல்லாமே உன்னுடையதுதான். நான் எந்த ஸ்திதியில் இருந்தாலும், எந்த ஸ்வரூபத்தோட இருந்தாலும், எந்த ஒரு குணங்களோட இருந்தாலும், அது ஸ்வீகார யோக்கியமான குணங்களாக இருந்தாலும், ஸ்வீகார யோக்கியமில்லாத குணங்களாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும் அப்படின்னு ஒரு சாதாரணமாக அர்த்தம் கிடைக்கிறது. விசேஷமான அர்த்தம் பாஷ்யத்தில் பார்த்துக்கலாம். சகலம் தத்தி தவைவ மாதவ, எல்லாமே தவைவ மாதவ, உனக்கு தான் நான் அர்ப்பிக்கிறேன். நியத ஸ்வமிதி பிரபுத்ததீஹி, நியமேன அது உன்னுடைய சொத்துதான் என்று, பிரபுத்ததீஹி என்று விகசித்த ஞானத்துடன், என்ற ஞானத்துடன், எல்லாம் ஒன்றுதான்ற ஞானத்தோட, பிரபுத்ததீஹி சமர்ப்பயாமின்னு அர்த்தம். அதாவது இந்த ஸ்லோகத்தில் வபுராதிஷு யோபி கோபி வா குணத்தோசானி யதா ததா விதா ததயம் தவ பாத பத்னியோர் அகமத்தீவ் மயா சமர்ப்பித்தான்னு சாச்சார். மின் ஸ்லோகத்துக்கு வியாக்கியானத்தாடியன்னு சொன்னதெல்லாம் மறுபடியும் அனுசந்தானம் பண்ணி பார்த்தா, எப்படி இருக்கணும் அப்படியே உனக்கு உன்னுடைய சரணாரவிந்தத்தில் நான் என்னை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு, ததயம் தவ பாத பத்மயோகோ அகம் அத்தீவ மயா சமர்ப்பித்தா, இன்றே சமர்ப்பித்து விட்டேன் என்று சாதித்தார். இப்போ இந்த ஸ்லோகத்திலையும், இந்த புத்தியோட நான் சமர்ப்பிக்கிறேன், நியத ஸ்வமிதி பிரபுத்த தீஹி, நியமேன நான் உன்னுடைய சொத்து என்பதை புரிந்து கொண்டு அந்த ஞானத்துடன் சமர்ப்பிக்கிறேன். அது இல்லைன்னா நான் என்னதான் சமர்ப்பிக்கிறது உமக்கு, அதுவா கிண்ணு சமர்ப்பயாமிதே என்று இந்த ஸ்லோகமானது இருக்கு. வஸ்துதா இதுக்கு அவதாரிக்கை ஏற்றது சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக அவதாரிக்கை ஏற்றார். ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கு உத்திதி சொல்லணும்னா, எதனால இந்த ஸ்லோகம் வருதுன்னு சொல்றது தான் உத்திதின்னு பேர். எந்த காரணத்தினால இந்த ஸ்லோகம் அவதரிச்சுது அப்படின்னு பார்த்தால், அந்த உத்தித்திய இங்க நனூன்னு ஆரம்பிச்சு ஒரு கேள்வியாக, ஒரு ஒரு கேள்வியை வச்சு அதற்கு பதில் சொல்லுவதாக இந்த ஸ்லோகம் அவதரித்திருக்கிறது என்று அதற்கு உத்திதியை சொல்லப் போகிறார். வெகு அழகு. என்ன, எப்படி அழகுன்னா, மின் ஸ்லோகத்தில் நான் என்னை உமக்கு சமர்ப்பிக்கிறேன்னர், இப்போ பெருமாள் கேள்வி கேட்கிறார், நீ உன்னை சமர்ப்பிக்கிறியே, என்ன நினைச்சுட்டு சமர்ப்பிக்கிற அப்படின்னு கேள்வி கேட்கிறார். எப்படி அது கேள்வி எப்படின்னா, நனுமயா சமர்ப்பித்தகா இத்தியத்திர, நான் என்னால் சமர்ப்பிக்கப்பட்டேன் என்று சொல்லும் பொழுது, மயா சமர்ப்பித்தகான்னு சொல்றார். சாதாரணமாகவே கேள்வி, பெருமாளுடைய கேள்வி இப்படி இருக்கும், எத்திர ஸ்வசேஷத்வானுசந்தான பூர்வகம் ஸ்வாதீன கர்த்திருத்துவ புத்தியா சமர்ப்பயசி சேத், உன்னுடைய சேஷத்துவத்தை நான் நீ எனக்கு சேஷபூதன் என்று தெரிந்து அந்த அனுசந்தானத்தோட சுவாதீன கர்த்தத்துவ புத்தியா நான் தான் கர்த்தா இந்த சமர்ப்பண காரியத்தில் என்னை நான் சமர்ப்பிக்கிற விஷயத்தில் நான் தான் கர்த்தான்னு சுவாதீன கர்த்தத்துவத்தை அனுசந்தானம் பண்ணிண்டு அந்த புத்தியோட சமர்ப்பித்தாயனில் ஒரு மகா தப்பு நேர்ந்துடுறது. அது ஒன்றே இல்லையே, நீ எப்படி சுவாதீன புத்தியா சமர்ப்பிப்ப? சுவாதீன கர்த்தத்துவ புத்தியா என்னுடைய நான் எனக்கு அதீனம்னு நீ நினைச்சிருந்தாதானே உன்னை எனக்கு சமர்ப்பிக்க முடியும். எப்படி சமர்ப்பிக்கலாம்? நீ என்னுடைய உன்னுடையதுன்னு நீ எப்படி தீர்மானம் பண்ண நீ சமர்ப்பிக்கிற? மயா சமர்ப்பித்தகான்னு வேற சொல்லியிருக்கிற, அகம் அத்தியவ மயா சமர்ப்பித்தகான்ற, அந்த உம்முதே இல்லாத வஸ்துவை நீ எப்படி சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு கேள்வி. அப்ப என்ன ஆகும்னா, வேற மாதிரி இருக்கிற ஆத்மாவை வேற மாதிரி புரிஞ்சுட்டு இருக்கிறதாக ஒரு ஆத்மாபகாரம் என்கிற தோஷம் வந்து சேருமே. யோன்யதா சந்தம் ஆத்மானம் அந்யதா பிரதிபத்தியதே கிந்தேன நகிருத்தம் பிராப பாபம் சோரேன ஆத்மாபகாரினா இத்தியுக்த ஆத்மாபகாராதி தோஷா பரிஹிருதோனஸ்யாதித்யத்ர ஸ்வோக்த அபிப்ரேதம் விவரணத்தை. எல்லாரும் நம்ம கூட பெரியவாளிடத்தில் எதையாவது சொல்லுவோம், அவா கேள்வி கேட்பா, இந்த மாதிரி பேசி நீ சரியா நீ பேசுறது அப்படின்வா. அடியன் அடியன் இந்த அபிப்பிராயத்தில் சொன்னேன் சுவாமி அடியன் அப்படின்னு நம்ம ஒரு அபிப்பிராயம் சொல்லுவோம். இந்த மாதிரி ஆள வந்தார், நீர் எப்படி இந்த மாதிரி சொல்லலாம், மயா சமர்ப்பித்தகான்னு சொல்லிருக்கிறே நீர் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டதாக தானே நினைச்சுண்டு இந்த ஸ்லோகத்தில் பதில் சாதிக்கிறார் என்று அவதாரிக்கிடுகிறார் சுவாமி தேசிகன். என்ன ஒரு இதெல்லாம் தான் அழகு, ஸ்லோகங்கள் வந்திருக்கு, ஸ்லோகத்தில் அனுபூர்வி இருக்கு, இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இதுன்னு ஸ்லோகங்கள் இருக்கே, ஆனால் அது நடுவில் வந்து சில கேள்விகள் அதுக்கு பதிலாக தான் அடுத்த ஸ்லோகங்கள் அவதரிக்கிறது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை வச்சுட்டு தான் ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கும் சங்கத்தை சாதிச்சுட்டு வரா இருப்பாருக்கும். அப்படி யாமுனர் அதாவது ஆளவந்தாருடைய திருவுள்ளத்தில் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பிறகு ஒவ்வொரு ஸ்லோகம் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதை சுவாமி தேசிகனாகிய பாஷ்யக்காரர் ரொம்ப அழகாக நம்மளுக்கு தெரிவிக்கிறார். பங்கி ரொம்ப அழகு. நானு மயா சமர்ப்பித்தா இத்தியத்திர முன் ஸ்லோகத்தில் அகமத்தியைவ மயா சமர்ப்பித்தான்னு சொன்னதே, நீர் உம்முடைய சுவாதீனமான புத்தியோட என்னுடைய சேஷத்துவ அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு என்ன ஸ்வசேஷத்துவ அனுசந்தானம்னார். மம சேஷத்துவம் கூட சொல்லலை, நீ உனக்கே சேஷபூத்தன்னு தெரிஞ்சுட்டு தானே நீ சுவாதீன புத்தியா உனக்கு அதீனம் நீன்னு தெரிஞ்சுட்டு நீயே உனக்கு சேஷபூத்தன்னு தெரிஞ்சுட்டு அல்லவா நீ சமர்ப்பிக்கிறாய். இப்போ வந்து நீ புஷ்பம் சமர்ப்பிக்கிறர், புஷ்பம் நீர் பொறிச்சுன்னு வந்தீர், உம்ம திருக்கரங்களால் பறிக்கப்பட்டது, அதை சமர்ப்பிக்கிறீர், அதில் ஒரு ஒரு சுவாதீனத்துவ புத்தி இருக்க மாதிரி இந்த ஆத்மாவிலையும் உங்களுக்கு சுவாதீனத்துவ புத்தி வந்திருக்கு. ரெண்டுலையுமே வரக்கூடாது, நியாயமா எதுலையுமே சுவாதீனத்துவ புத்தி வரக்கூடாது. அசவாக்கு இன்னும் சமர்ப்பயாமித்தேன்ற பாவம் எப்பவுமே இருக்கணும். அசவாக்கு இன்னும் சமர்ப்பயம், நான் என்னதான் சமர்ப்பிக்கிறது, புஷ்பமும் உம்முதான், மரமும் உம்முதான், வாசனையும் உம்முதான், எல்லாமே நீர் தான், நான் என்னதான் சமர்ப்பிக்கிறது உமக்கு, அந்த கேள்வியை தான் இந்த இடத்துல நான் இல்லைனா என்ன சமர்ப்பிக்கிறது டி என் உமக்கு, நான் ஒன்றுமே சமர்ப்பிக்க முடியாது போயிடுவேன், எல்லாமே உம்முது தான், எனக்கு சேஷத்துவ புத்தி எந்த வஸ்துலையும் இருக்க முடியாது, அடி எனக்கு சுவாதீன புத்தி சுவாதீனத்தா புத்தி எந்த வஸ்துலையும் இருக்க முடியாது, அப்படி நான் என்னதான் சமர்ப்பிக்கிறது. அதனால என்ன சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில், மமநாத எதஸ்தி யோஸ்மியகம் சகலம் தத்தி தவைவ மாதவ, நான் என்னவா இருக்கணும் எதுவாக இருக்கணும் எல்லாமே நீர் தான், உம்முடைய அதீனம்தான், உம்முடைய நியமேன உம்முடைய ஸ்வம் தான் நான் அப்படின்னு பிரபுத்த தீகையாக தான் இருக்கேன், ஆனாலும் ஏதோ சமர்ப்பிச்சிருந்தோம், அதுவா கிண்ணு சமர்ப்பயாமித்தே, ஆனால் நான் என்ன தான் சமர்ப்பிக்கிறது உமக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு வச்சார் இந்த ஸ்லோகத்தில். மமநாத இது விவரணோதி சோக்த அபிப்பிராயத்தம் விவரணோதி, தான் என்னுடைய அபிப்பிராயம் அப்படி இல்லை சுவாமி, நான் ஒன்றும் ஒரு சுவாதீனதா புத்தியோட என்னுடைய சேஷபூத்தம் இந்த ஆத்மான்ற எண்ணத்தோட நான் ஆடியனை சமர்ப்பிக்கலை சுவாமின், க்ஷமிக்கணும், அந்த மாதிரி நினைச்சிருந்தா மகா தப்பு தான், ஆத்மாபகாரம் தான் அது. என வேற மாதிரியாக அதாவது பகவத் சேஷபூத்தமா இருக்கிற வஸ்துவை ஆத்மாவை நான் என்னுடைய சேஷபூத்தம் நினைச்சுட்டும், பகவத் அதீனமா இருக்கிற வஸ்துவை நான் என்னுடைய அதீனம்னு நினைச்சுதானே உமக்கு சமர்ப்பிக்கணும், சமர்ப்பிச்சா சமர்ப்பிக்கணும், அது தப்புதானே. அந்யதா சந்தம் ஆத்மானம் அந்யதா பிரதிபத்தியத்தை, வேற மாதிரி இருக்கிற ஆத்மாவை வேற மாதிரி நினைக்கிறதுன்றது மகா பாதகம் தானே, அது அது ஒரு திருடன் பண்ற காரியம் தானே, வேற மாதிரி இருக்கிற வஸ்துவை வேற மாதிரி புரிஞ்சுக்கிறது. யாரதோ வஸ்துவை தந்துன்னு புரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். பெருமாளுடைய வஸ்துவான இந்த ஆத்மாவை நான் எந்துன்னு தெரிஞ்சுட்டா தானே அதை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லியிருப்பேன். அடியேன் க்ஷமிக்கணும் சுவாமின்னு தப்பு பண்ணிட்டேன். அப்படியே சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். என்ன இல்லைன்னா என்னதான் சுவாமின் சமர்ப்பிக்கிறது நான் எனக்கு உமக்கு அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டு வைக்கிறார். மமநாத இதி அத்த அத்த ஜீவ பரமாத்ம யாதாத்ம விஷயா பிரமாணகணா பதத்வயே பிரதிசந்தேயா. மமநாத அப்படின்ற சப்தத்தில் என்னுடைய நாதனே அப்படின்னு சொன்ன உடனேயே ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற யாதாத்மிய விஷயமான பிரமாண கணங்கள் இந்த ரெண்டு பதத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. நான் என்னுடையவன் அல்லன், நான் உம்முடையவன். மம நாதன்ற சப்தத்தினால இந்த ஆத்மாவுக்கு நாதனாக விளங்குபவனே, சுவாமியாக விளங்குபவனே என்று சாதிச்சுடுற. என்ன நான் இப்போ இல்லைன்னா சுவசேஷபூதமான ஆத்மாவை என்றும் சுவாதீனமான ஆத்மாவே என்றும் தான் நினைச்சிருந்தா அதுவே தப்பாச்சே. அதனால மமநாத நீர்தான் எனக்கு நாதர், நான் எனக்கு சொந்தமானவன் அல்ல. அதெல்லாம் இங்க விவக்ஷிதம் பதத்வயே பிரதிசந்தேயா. அது மட்டும் இல்லாம ஜீவ பரமாத்ம யாதாத்மியத்தை சொல்லக்கூடிய எத்தனை பிரமாணங்கள் இருக்கோ அத்தனை பிரமாணங்களையும் இந்த மமநாதன்ற இடத்துல நம்ம நினைச்சுக்கொள்ளலாம். ஜீவனுடைய சொரூபம் என்ன, பரமாத்மாவுடைய சொரூபம் என்ன, ஜீவன் சதா பரமாத்மாவுக்கு சேஷபூதன், தாசபூதன், கைங்கரியபரன் என்ற விஷயங்கள் எல்லாம், அதற்கான பிரமாணங்கள் எத்தனை எத்தனை எத்தனை தேட கிடைக்கின்றனவோ அவ்வளவும் இங்கு அனுசந்தானம் பண்ணப்பட வேண்டியவைகள் என்று சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். அத்த ஜீவ பரமாத்ம யாதாத்மிய விஷயா பிரமாணகணா பதத்வய பிரதிசந்தேயா. மமநாத என்ற ரெண்டு பதத்தில் அனுசந்தானம் பண்ணணும். பிரதிசந்தேகான அது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கணும் அப்படின்னு அர்த்தம். அழகான சம்ஸ்கிருதத்தில் அழகான இந்த ஒரு வியாக்கியானத்தை கொடுத்துருக்காரு பாருங்க, நம்ம வாசிக்க கொடுத்து வைக்கணும். எதஸ்தீதி ஸ்வானுபந்திதையா பிரமாண சித்த குணவிக்கிரகாதி சர்வசங்கிரகா. எதஸ்தி யோஸ்மி அஹம் ரேட்ல எதஸ்தின்னு இருக்கு. ஸ்வ அனுபந்திதையா அடியன் இருக்கனே, அடியனுக்கு அனுபந்தியாக பிரத்யக்ஷாதி பிரமாண சித்தமான இல்ல ஆகமாதி பிரமாண சித்தமான என்னென்ன குணங்கள் உண்டோ இந்த ஆத்மாவில் அதற்கு அனுபந்தியா இருக்கக்கூடிய சரீரத்தில் இருக்கிற விக்கிரகாதிகள் எவ்வளவு இருக்கோ அவ்வளவையும் இங்க எதஸ்தின்ற சப்தத்தினால சங்கிரகம் பண்றார். எதஸ்தி எது அஸ்தி மம நாத எதஸ்தி என்ன இருக்கோ எனக்கு, யோஸ்மியகம் அப்படின்னு அடுத்தது மம இதி வெத்திரேக உக்தியா தேகாத்ம பிரமாதி பரிகிருத்தா. மம நாதன்னு இந்த இடத்துல என்னுடைய நாதனேன்னு வெத்திரேக நிர்தேசம் இருக்கு. ஷஷ்டி வந்ததுனாலே வெத்திரேக நிர்தேசம். எப்படின்னா மம புஸ்தகம், மம கிரகம், என்னுடைய கிரகம் அப்படின்லாம் சொன்ன அகமே கிரகம்னு சொல்லியே, அகமே கிரகம்னா தான் வந்து அகம் கிரகம் அப்படின்னு சொன்னாக்க அது சமானாதிகரண பிரயோகம். மம கிரகம்னு சொன்ன வெதிகரண பிரயோகம் அப்படின்னு சொல்லுவோம். என்னுடைய வீடு அப்படி வெதிகரணத்துவம்னா இந்த இடத்துல வெதிகரண பிரயோகம்னா அப்படின்னு சொல்லலாம், வெதிகர பிரயோகம்னு சொல்லலாம். பின்ன விபக்திகத்துவம் தான் அது. இது ஒரு விபக்தி, அது ஒரு விபக்தி. மமன்றது ஷஷ்டி, மம நாதன்னு சம்போதனம், அது வெத்திரேக பிரயோகம். தேகாத்ம பிரமாதி பரிய இதுலேருந்து என்ன, எப்படி தேகாத்ம பிரமம் போச்சுன்னா அவர் சுவாமி இந்த ஆத்மாவானது அவரை சேர்ந்ததுன்னு சொன்னதுனால இப்போ தேகமேவ ஆத்மான்ற பிரமம் போயிடுது. என்ன இந்த ஆத்மாவே அவருடையதுன்னு தெரிஞ்சுடுத்துனேன். அப்போ அதை விட பெரிய ஸ்தானத்தை போயிட்டா தேகாத்ம பிரமம் எல்லாம் இருக்கவே இருக்காது, அது பரிகிருத்தமாயிடும். த்ரியக்ஷர பிரம்மணி திருத்தீயாட்சர விவக்ஷிதம் விவிக்தாத்மஸ்வரூபமாக யோஸ்மியகம் இதி. த்ரியக்ஷர பிரம்மணின அகார உகாரம் அகாரம் அதுதான் மூணு அக்ஷரமான பிரம்ம ஓம் பிரணவம். அதுல மகாரம் இருக்கு பாருங்க, த்ரியக்ஷர பிரம்மணி திருத்தீயாட்சரம் மகாரம் இருக்கே, அதனால விவக்ஷித்தம் எதுனாக்க ஆத்மஸ்வரூபம். மகாரோ மகாரார்த்தோ ஜீவஹான்ற அகார் அகாரார்த்தோ விஷ்ணு ஜெகதுதரே ஜெகதுதய ரக்ஷா பிரளயக்கிருத்து மகாரார்த்தோ ஜீவஹா எதுபகரணம் வைஷ்ணவமிதம் உகாரஹா அனன்யார்ஹம் நியமயதி சம்பந்தமனையோஹோ த்ரயீசாரஸ்திரியாத்மா பிரணவஹா இமமர்த்தம் சமதிஷத்துன்னு சாதிக்கிறார். அந்த மாதிரியாக அம்மாளுடைய ஸ்லோகம் அது. திருத்தீயாட்சரமான மகாரத்தில் விவக்ஷிதமான விவிக்தமான ஆத்மஸ்வரூபத்தை யோஸ்மியகம்ன்ற சப்தத்தினால இந்த இடத்துல சாதிக்கிறார். அடியேன் என்னவாக இருக்கிறனோ யோஸ்மியகம் சகலம் தத்து ஆத்மாத்மீயம் அப்படின்னா நான் என்னை சேர்ந்த வஸ்துக்கள் சரீர பிரதிசம்பந்தியான அனுபந்தியான ஆத்மா அனுபந்தியான சரீரம் என்ன சரீரத்தோட பத்னி தாரம் பத்னி புத்திரன் கலத்திரம் எல்லா எல்லா விஷயமும் சேர்ந்துக்கணும் சேர்த்துக்கணும் கிரகங்கள் உபகரணங்கள் கொட்டாயில் இருக்கிற மாடுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே எந்தன்னு எது உண்டோ எல்லாம் அது எல்லாமே இந்த இடத்துல முதல் சப்தம் இருக்கு பாருங்கோ எதஸ்தி அப்படின்றதுனால எதஸ்தின்றதுனால அதை சொன்னார். தன்னுடைய சேத்தனா சேத்தன வர்க்கங்களை யோஸ்மியகம்ன்றதுனால ஆத்மஸ்வரூபத்தை சொல்றார். அதுதான் அந்த மகார விவக்ஷிதம் திருத்தியாட்சர விவக்ஷிதம் சகலம் தத்து இது எல்லாமே நானு என்ன சேர்ந்ததுன்ற எல்லாம் மாம் மதியம் ச நிக்கிலம் அப்படின்னு சுவாமி தேசிகன் ஞாச தசகத்தில் சாதிக்கிற விஷயம் கூட இதை இதை அடிப்படையான இதனுடைய அடியில் வந்தது தான். ஆத்மாத்மீயம் தத் சர்வம் ஹிஷப்தேன சகலம் தத்தீன் இருக்கு தத்து ஹீன் இருக்கு ஹீ சேர்ந்தா தத்தீன் ஆயிடும் ஹிஷப்தேன பிரமாண பிரசித்தி தியோத்தியதே இதுக்கெல்லாம் பிரமாணம் இருக்கு இந்த நான் என்னை சேர்ந்த வஸ்துக்கள் எல்லாம் சகலம் தத்து தவைவ உன்னை சேர்ந்ததுதான் என்பதற்கு பிரமாணங்கள் இருக்குன்றத தான் ஹிஷப்தம் சொல்றது தவ சர்வகாரணத்தையா சர்வரக்ஷகத்தையா பிரதமாட்சர பிரகிருத்தியுக்தஸ்ய பிரதமாட்சரம் இருக்கே அகாரம் அது அதுக்கு தான் இதெல்லாம் ஆய ஆய அப்படின்னு அர்த்தம் சொல்றோம் மொழியும் அந்த மாதிரி சர்வகரணத்தையா சர்வகாரணமாக சர்வ வஸ்துக்கும் காரணபூதமான எந்த சர்வ ஆத்மாத்மீயமான சர்வ வஸ்துக்கும் காரணபூதமான அதே மாதிரி ரக்ஷகத்தையாச்ச எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் ரட்சகனாகவும் விளங்கக்கூடிய பிரதமாட்சர பிரகிருத்தியுக்தஸ்ய பிரதமாட்சரமான அகாரம் இருக்கிறதே அதுதான் பிரகிருதி அக்ஷரங்களுக்கெல்லாம் பிரகிருதி அகார அகார அகாரவை சர்வா வாக்குன்னுட்டு அகாரம் தான் எல்லா வாக்குக்கும் மூலபூதம் அதனால பிரதமாட்சர பிரகிருத்தியுக்தஸ்ய பிரகிருதியினால சொல்லப்பட்ட அந்த பெருமாளுக்கு தான் தவன்ற சப்தத்தினால எல்லாம் ஒன்றுதான்னு சொல்றார். ஏவகாரேன தவைவன்னு இருக்கு சகலம் தத்தி தவ ஏவ ஏவகாரம் வேற இருக்கு அது எதிரான அதுதான் இந்த மத்தியமாட்சரமான அனன்யார்கத்துவம் பிரகாஷத்தே உகாரஹா அனன்யார்கம் நியமயதி சம்பந்தமனையோஹோ அப்படின்னு சொன்ன ஏவகாரம் ஏவகாரத்தினால அந்த மத்தியமாட்சரத்தினுடைய அனன்யார்கத்துவம் இருக்கே அது பிரகாசிக்கப்படுகிறது இந்த ஏவகாரத்தினால மகா அதாவது அகார உகார மகாரத்தில் இந்த ஜீவனானவன் ஆய பெருமாளுக்காக ஒன்லி அதான் உகாரம் சொல்றான் அனன்யார்கத் வேற யாருக்கும் கிடையாதுன்றத நிச்சயமா சொல்றதுக்காக வந்திருக்கிறது அந்த ஏவகாரம். இங்கேயும் அந்த பிரணவத்தை தான் இந்த இடத்துல அகாரத்தினால மகாரத்தினால சேத்தனையும் அகாரத்தினால அது பரமாத்மாவை சேர்ந்தது என்பதையும் ஏவன்றதுனால உகாரார்த்தத்தையும் சேர்த்துதான் இந்த மமநாத எதஸ்தி யோஸ்மியகம் சகலம் தத்தி தவைவ மாதவ தவ ஏவன்ற சப்தத்தினால சொல்றார். மாதவ ஹே ஸ்ரீயப்பதேன்னு சம்போதனம் மாதவ மான லக்ஷ்மி மாயாக தவஹா பதிஹின்னு அர்த்தம் தவஹான பதிஹின்னு அர்த்தம் மாதவஹா சோ மாதவன் சம்போதனம் ஏதேன நிருபாதிக சர்வசேஷித்வம் சூச்சியதே இதனால பரமாத்மாவுக்கு இது அது என்று இல்லாதபடி எல்லா வஸ்துக்களுக்கும் சேஷியாக இருக்கும் தன்மையானது சூச்சிப்பிக்கப்பட்டது சகலம் தத்தின்னு சொன்னதுனால சகலம் தத்தி தவைவ மாதவ அப்படின்னு சொன்னதுனால எதஸ்தி யோஸ்மியகம் எதஸ்தின்றதுனால அச்சேதன வர்க்கங்கள் தன்னுடைய சரீரம் சரீரானுபந்தியான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு யோஸ்மியகம்ன்றதுனால தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை சொல்லிட்டு சகலம் தத்தி தவைவ மாதவன்னு சொல்றதுனால இவருக்கு சேஷபூதமா இல்லாத ஒரு வஸ்துவே லோகத்தில் கிடையாது அப்படின்றதாக சதுர்த்தி விவக்ஷிதமாக நியதஸ்வமிதி ஆய அப்படின்றதுல அகாரார்த்தத்தில் சதுர்த்தி லுப்த சதுர்த்திகமானது அதனால சதுர்த்தி விவக்ஷிதமாக நியதஸ்வமிதி நியதசேஷபூதம் இத்தியர்த்தம் நித்தியசேஷபூதம் இத்தியர்த்தம் எப்பவும் சேஷபூதம்னு அர்த்தம் இதுக்கு நியத அப்படின்னு நியதஸ்வம் இது எப்பவுமே உன்னுடைய சொத்து இந்த சகலம் தத்தி அதாவது ஆத்மாத்மீயமான வஸ்துக்கள் இது பிரபுத்த தீஹி இப்படியாக நான் திருடமான ஞானத்தை உடையவனாக இருக்கிறேன் ஏவம் தொத்பிரசாத சந்துக்ஷித சந்துக்ஷிதைஹி சாஸ்திரைஹி விகசித புத்திஹி உன்னால் அனுகிரகிக்கப்பட்ட சாஸ்திரங்களால் அடையப்பட்ட புத்தியை உடையவனான அடியேன் இது பிரபுத்த தீஹி ஏவம் தொத்பிரசாத சந்துக்ஷிதை சாஸ்திரைஹி உன்னுடைய அனுகிரகத்தினால சந்துக்ஷிதைஹி ஆனா கொடுக்கப்பட்ட அதாவது இங்கு அளிக்கப்பட்டுள்ள சாஸ்திரைஹி விகசித புத்திஹி நன்கு மலர்ந்த ஞானத்தை உடையவனான அடியன் சங்கித தோஷ வியவச்சேத அபிப்பிராயனாக அதவாய் இதுக்கு மேல அப்படி இருந்து கொண்டு அடியன் சமர்ப்பிக்கிறேன் அர்த்தம் இது பிரபுத்த தீஹி சமர்ப்பயாமி அதனால ஆத்மாபகாராதி தோஷங்கள் இல்லைன்னு தாத்பரியம் இதுக்கு இல்லைன்னா நான் என்ன சுவாமின் பண்றது சங்கித்தது அவர் ஒரு தோஷத்தை சங்க பண்ணிட்டார் பெருமாள் நீ வந்து சுதந்திராத்ம புத்தியோட இருக்க அது ஆத்மாபகாரம் நீ எப்படி இல்லைன்னா எனக்கு சமர்ப்பயாமின்னு எப்படி சொல்லுவ எப்படி அதவா அதாவது அது அகம் அத்தீவ மயா சமர்ப்பித்தகான்னு எப்படி சொல்லுவ அப்படின்னு கேட்டா அதவா கிண்ணு சமர்ப்பயாமிதே பிரதிபந்தியா ஒரு உத்தரம் சார் அந்த பிரதிபந்தியான உத்தரம் தான் அதவா இது அதனால சங்கித தோஷ வியவச்சேத அபிப்பிராயன் ஆகா நீர் சங்க பண்ண தோஷம் இல்ல சுவாமின் அடியன் அந்த மாதிரி அர்த்தத்துல சொல்லல என்ன நீர் கொடுத்த சாஸ்திரத்தினால எனக்கு சித்தமான ஞானம் இருக்கு இது நம்ப இந்த ஆத்மவஸ்து எந்த இல்லைன்னு நன்னா தெரியும் சுவாமி எல்லாமே உம்முதுதான் தெரிஞ்சுட்டு இருக்கேன் சகலம் தத்தி தவைவ மாதவன்னு தெரிஞ்சுட்டு இருக்கேன் சகலம் தத்தி தவைவ என்று தெரிஞ்சுட்டு இருக்கேன் ஹே மாதவ அதுவா கிண்ணு சமர்ப்பயாமிதே சர்வஸ்வாமினஹா சர்வேஸ்வரஸ்ய தவ பூர்வம் அசேஷபூதம் மயா இதானீம் சுவாதந்திர சுவாமித்வாபிமான பூர்வகம் சேஷி கர்த்தவியம் ந கிஞ்சிதஸ்தி அதாவது சர்வஸ்வாமியான சர்வேஸ்வரனாகன உமக்கு தவ பூர்வம் அசேஷபூதம் இதற்கு முன்ன உமக்கு சேஷபூதமாக இல்லாத ஒரு வஸ்து இப்பதான் அடியன் கொண்டு வந்து உமக்கு சமர்ப்பிச்சு சுவாமித்வ சுவாதந்திரிய அபிமான பூர்வகமாக உமக்கு சேஷபூத்தமாக ஆக்க வேண்டியது வஸ்துன்னு ஒன்று என்கிட்ட கிடையாது சுவாமி என்னதான் இருக்கு என்கிட்ட உமக்கு சேஷமாக இல்லாத ஒரு வஸ்துவை சாதிக்கும் உமாலேயே சொல்ல முடியாது சுவாமி உமக்கு சேஷபூத்தமாக இல்லாத ஒரு வஸ்து சொல்லும் அதை கொண்டு வந்து உமக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு வஸ்து இல்லையே சுவாமி எல்லாமே உங்களுடைய சேஷபூதம் அத்தகா பூர்வ ஸ்லோக கிருத்தம் சமர்ப்பணம் தொச்சேஷத்துவ பிரதிபத்தி மாத்திர ரூபம் உன்னுடைய சேஷபூதன்ற அந்த பிரதிபத்தி அந்த ஞானத்தோட சேர்ந்தது தான் அது என்னுடைய சுதந்திராத்ம பிரமத்தினால அதை சமர்ப்பிக்கல நது மதியஸ்ய த்வச்சேஷத்வாபாதன ரூபம் இது பாவகா என்னுடைய வஸ்துவை உமக்கு சேஷமா மாத்தினேன்னு கிடையாது சுவாமி என்னுடைய சேஷபூத்தம்னே நான் அதை தெரிஞ்சுக்கல மதியம்னு தெரிஞ்சுக்கல அதனால இல்லைன்னா என்னதான் சமர்ப்பிக்கிறது உமக்கு அத்திர பூர்வகிருத்த ஸ்வரூப சமர்ப்பணானுஷயேன ததேவ பிரதீட்சிப்பியதை இது பக்ஷஸ்து அப்பிரதிபுத்தானாம் ஆத்மசமர்ப்பணம் அபிப்ரேத்ய உக்திஹி இந்த இடத்துல ஒரு விஷயம் சாதிக்கிறார் முன்ன நான் என்ன பண்ணிட்டேன் ஸ்வரூப சமர்ப்பணம் பண்ணேன் பூர்வகிருத்த ஸ்வரூப சமர்ப்பணம் இருக்கே சமர்ப்பணம் ஐயோ அது தப்பா பண்ணிட்டேன்னு ஒரு அனுஷயம் அனுஷயம்னா என்னென்ன ஒரு வருத்தம் ததேவ பிரதீட்சிப்பியத்தை தி அதையே தான் இப்போ நான் நிஷேதிக்கிறேன் அது சுதந்திராத்ம புத்தியாக பண்ணதில்லை பக்ஷஸ்து அப்பிரதிபுத்தானாம் ஆத்மசமர்ப்பணம் அப்பிரதி புத்தாளா இருக்காளே அவ அந்த மாதிரி சமர்ப்பிப்பான்ற அர்த்தத்துல சொன்னேன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இதுக்கு சொல்லக்கூடாது. அத்த பூர்வகிருத்த ஸ்வரூப சமர்ப்பண அனுஷயேன ததேவ பிரதிஷிப்பியத்தை இதி பக்ஷஸ்து. முன்ன சொன்னது தப்பு, அதை நான் இப்ப பிரதிஷேதம் பண்றேன்ற அர்த்தம் இங்க சொல்லுவா எல்லாரும். முன்ன சொன்னது தப்புன்னு ஒரு அர்த்தம், ஆனா அந்த அர்த்தம் சுவாமி தேசிகன் ஒத்துக்கல. என்ன பண்ணிட்டார், அஸ்யத்து யமுனாச்சாரியஸ்ய பிராகேவ பிரதிபுத்தத்வாத். என ஏற்கனவே அவருக்கு இந்த ஞானம் இருக்குன்றத இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். நியத சுவமிதி பிரபுத்த தீஹின்னு சாதிக்கிறார். இந்த ஞானம் எனக்கு ஏற்கனவே இருந்தது சுவாமி, அதனால அவர் முதல் ஸ்லோகத்துல தப்பா விஜாபிச்சுட்டார், அதை இந்த இடத்துல நிஷேதம் பண்றார்னு அர்த்தம் சொல்லக்கூடாது. சாரணம் அடையன் கூட முதல்ல அப்படி சொன்னேன், ஆனா அந்த அர்த்தத்தை சுவாமி தேசிகன் ஒத்துக்கல. அஸ்யத்து யமுனாச்சாரியஸ்ய பிராகேவ பிரதிபுத்தத்வாத் அஸ்மதுக்தைவ கமனிக்க. அதனால அடியன் சொல்ற வழியில தான் போகணும். நது நகலு அத்தியவமயா சமர்ப்பிதா எத்யுக்தேஹே அனந்தரம் அஸ்ய தத்துவ பிரதிபோத. அகம் அத்தியவமயா சமர்ப்பிதான்னு சொன்னாவுட்டு தான் இந்த ஞானம் வந்ததுன்னு அர்த்தம் இல்லை. ஏவம் பரசமர்ப்பண ரூப பிரபத்தி பரஹா பூர்வ ஸ்லோகா. முதல் ஸ்லோகமானது பரசமர்ப்பண ரூப பிரபத்தி அத சொல்றது. அப்புறம் இந்த ஸ்லோகம் அயம் தூ தத்துவவிதாம் தஸ்தீவ அகர்த்தவியத்துவ ஸ்தாபனார்த்தம் இதி பக்ஷோபி நியதஸ்வமிதி பிரபுத்த தீஹி அவபோதித்தவானி மாம் யசா இத்தியாதிவிர் நசங்கச்சதே. இந்த மாதிரி அர்த்தம் சொன்னாக்க அது வந்து பரசமர்ப்பண ரூப பிரபத்தி பரம் அந்த பூர்வ ஸ்லோகம். அயம் து தத்துவவித், இது தத்துவவித்துகள் சொல்றது, அது பரசமர்ப்பணம் பண்றச்ச சொல்றது அப்படின்னு ஒரு விபாகமும் சொல்லக்கூடாது. அதுதானே கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா ஆத்மசமர்ப்பணம் பண்ணும்போது எந்தன்ற எண்ணத்தோட தானே சமர்ப்பிக்க கூடாது. தசைவ அகர்த்தவியத்துவ ஸ்தாபனார்த்தம் இது பக்ஷோபி என நியத்தஸ்வமிதி என தசைவ அகர்த்தவியத்துவ ஸ்தாபனார்த்தம்னா முதல் சொன்ன ஸ்லோகத்துல சொன்னது தப்புன்னு ஸ்தாபனம் பண்றதுக்காக தான் இந்த ஸ்லோகம் வந்ததுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நியத்தஸ்வமிதி பிரபுத்த தீஹின்னு இங்கேயும் சொல்றார். ஏன்னா பிரபுத்த தீயா தான் இருக்கேன் நான், அந்த அவேர்னஸ் இருக்கு. அதாவது இது எந்த வஸ்து இல்லை, என்னுடைய வஸ்து இல்லை இந்த ஆத்மா அப்படின்ற எண்ணம் எண்ணத்தோடு தான் சொல்லியிருக்கேன் தான் அவர் சாதிக்கிறார். அவபோதித்தவான் யதா அவபோதித்தமான் இமாம் யதா மைநித்யம் அப்படின்னு இன்னொரு ஸ்லோகத்திலையும் சாதிக்கிறார். அதுக்கு அதோட விரோதம் வரும். அதனால முன் ஸ்லோகத்திலேயே அவர் பிரபுத்த தீஹி தான் தவறி போய் சொல்லலை. ஆனா அது பரண்யாச விதாயக சாஸ்திரைஷ்ட விருத்தியதே அப்படி சொன்ன, அது பரண்யாசத்துக்காக வந்தது அது. இது தத்துவ வித்துகளுடைய விவகாரம் இந்த ஸ்லோகத்துல சொல்றது அப்படின்னு விபாகம் சொன்ன, பரண்யாசக விதாயக சாஸ்திரைஷ்ட விருத்தியதே. பரண்யாச விதாயகமான சாஸ்திரங்களோட கூட விரோதம் வருது. ஏன்னா அங்கேயே அந்த ஞானம் வேணும். இந்த பரசமர்ப்பணம் பண்ணும் போதே நம்மளுக்கு இது எந்த இல்லைன்ற எண்ணம் இருக்கணும். ஆனா எப்படி சமர்ப்பிக்கிறதுன்னா அது, அதனால்தான் நம்ம சமர்ப்பிக்கிறது இல்லை. அது பெரியவாள் நம்ம இந்த ஆத்ம வஸ்துவ பெருமாள் திருந்திட்டு அவரிடத்துல ஆச்சாரியால் மூலமா தான் சமர்ப்பிக்கிறது. நம்மளா சமர்ப்பிக்கிறதுன்றது தப்பு. இந்த வஸ்து நம்மளுதுன்னு நினைச்சுட்டா தான் நம்ம சமர்ப்பிக்கலாம். சம்பந்த ஞான மாத்திரமேவ பிரபத்திரிதி வாதஸ்ட அதையேவ நிரஸ்தோ லோக விருத்திஷ்ட. அதாவது இது வந்து இது என் சம்பந்தம் இல்லை, பெருமாள் சம்பந்தப்பட்டதுன்ற ஞானமே பிரபத்தி அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் பண்ணாக்க அதுவும் இதால நிரஸ்தமாறுது, அது லோக விருத்தமும் கூட. என இத்தனாளா இது எந்துன்னு புரிஞ்சிருந்தா தானே இதை சமர்ப்பிக்க முடியும். இல்ல இத்தனாளா அந்த சம்பந்த ஞானம் இல்லை, பகவத் சம்பந்தியான வஸ்துன்ற ஞானம் இல்லை, இப்பதான் அந்த பகவத் சம்பந்தின்ற ஞானம் வந்திருக்கு, அது அப்புறம் சமர்ப்பிக்கிறது தான் பிரபத்திகின்னு சொன்னா அதுவும் லோக விருத்தமா இருக்கு. அப்பிரபன்னேபி சம்பந்த புத்தி தாசேகி திருஷ்யத்தை. பிரபன்னனே இல்லாத ஒருத்தனுக்கு கூட தாசன் விஷயத்துல தாசனா இருக்கான் ஒருத்தன், அவனுக்கு கூட அந்த சம்பந்த புத்தி இருக்கு, நான் எந்த இல்லை உம்முதுதான்ற புத்தி இருக்கு. அபின்னே கத்தியபாவேன பிரபன்னேபி தாசிய தீஹி. அமித்ரே மித்ரன் இல்லாதவன் விஷயத்துல வேற வழி இல்லாததுனால பிரபன்னனுக்கு கூட தாசியபாவம் கிடையாது. அமித்ரன் விஷயத்துல மித்ரன் அப்பிரபன்னனா இருக்கிறவன் கூட சம்பந்த புத்தியோட இருக்கான், பிரபன்னனா இருக்கிறவன் கூட அமித்ரன் விஷயத்துல தாசிய புத்தி இல்லாம இருக்கான். அதனால பிரபன்னனுக்கு சம்பந்த புத்தி இருக்கும் அப்படின்றது இல்லை, அப்பிரபன்னனுக்கு சம்பந்த புத்தி இருக்காது என்பதும் இல்லை. அதனால அந்யதா தாம் துவாம் தாசைதி பிரபன்னைதி சேத்யாதி விரபி விருத்தியதே. தாம் துவாம் தாசைதி பிரபன்னைதி ச ஸ்தோஷ்யாம்யஹம் நிர்பயஹ லோகைகேஸ்வரி லோகநாததைதே தாம் தாந்தே தயாந்தே விதன் என்று சதுஸ்லோகியிலையும் இதே ஆள வந்தார் சாதிக்கிற விஷயமும் விருத்தமாயிடும். அத்தா மூக்ஷூணாம் பரசமர்ப்பண ரூப பிரபத்தௌ சம்பந்த ஜானம் அதிகார கோட்டௌ ஸ்தித்வா அனுஷ்டான காலேபி பலசங்க கர்த்திருத்வாதித்ய ஆகம இதி இதி அகவத் திஷ்டதி இது மந்தவியம். என்னது? பலசங்க கர்த்திருத்வாதி தியாகவத் திஷ்டதி. அத்தா முமுக்ஷுக்களுக்கு பரசமர்ப்பண ரூப பிரபத்தௌ பரசமர்ப்பணம் என்கிற பிரபத்தியில சம்பந்த ஜானமானது அதிகார கோட்டௌ ஸ்தித்வா அதிகார, அதாவது சம்பந்த ஜானம்ன்றது அதிகார கோட்டியில இருந்து கொண்டு அனுஷ்டான காலத்துல கூட பலசங்க கர்த்திருத்வாதி தியாகவத்து அது தந்துன்னு தெரியும், அது தந்தில்லைன்னு தெரியும், அது பகவத் சம்பந்தமானதுன்னு தெரியும். அத அதிகார கோட்டியில இருந்துட்டு அதை சமர்ப்பிக்கச்சியே இது நம்மளுது இல்லைன்னு தெரியும். அனுஷ்டான காலத்திலையும் பலசங்க கர்த்திருத்வாதி தியாகவத் திஷ்டது. பல தியாகம் பண்ணணும், அதுல சம்பந்த ஞானம் இல்லாம இருக்கணும், பகவத் சம்பந்தி நம்ம சம்பந்தப்பட்டது இல்லைன்ற ஞானம் இருக்கணும், கர்த்திருவமும் அந்த அந்த சமர்ப்பண கர்த்திருவம் இருக்கே அதுவும் தியாகம் பண்ணணும். இது எல்லாத்தையுமே தியாகம் பண்ணி தான் ஒரு பரசமர்ப்பணமே பண்ணணும். ஐதி மந்தவியம் மகதாமப்பி கேஷாஞ்சித் அதிவாதா பிரதக் விதாக தத்ததர்த்த பிரசம்சாதி தத்பரத்வாத பாதிதாகனு ஒரு ஸ்லோகத்தை எக்ஸ்ட்ராவா இந்த இடத்துல சாதிக்கிறார். எப்பேற்பட்ட மகான்களா இருந்தாலும் கூட சில சில அதிவாதங்கள், அநேக பிரகாரமான அதிவாதங்கள் கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருந்த அது அந்தந்த அர்த்த பிரசம்சாதி தத்பரத்வாத்து அது அந்த அந்த வஸ்துவனுடைய பிராசஸ்தியத்தை சொல்றதுக்காக அப்படி வந்திருக்குன்றத சொல்லி அதுக்கெல்லாம் பாதம் கிடையாது தப்பு கிடையாதுன்னு சொல்லணும். இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல ஆள வந்தார், தனக்கு பிரபுத்ததியா இருந்தும் கூட பிரபுத்ததியோட தான் சொல்லியிருக்கேன் அகமத்தியவ மயா சமர்ப்பித்தகான்னு அப்படின்னு அது தப்புன்னு யாரனா நினைச்சா அது தப்பு. ஏன்னா அது அது அதனுடைய பிரசம்சையை சொல்றதுக்காக வந்திருக்கே தவிர மற்றபடி அந்த கர்த்தத்துவ தியாக புரஸ்தரமாக தான் அதையும் பண்ணியிருக்கார் அகமத்தியவ மயா சமர்ப்பித்தகான்ற இடத்துலையும். அதனால மகதாமப்பி கேஷாம்சித் அதிவாதாக பிரதக் விதாக சம்பவந்தின்னு அர்த்தம். அப்புறம் அந்த அந்த அந்த தத்ததர்த்த பிரசம்சாதி தத்பரத்வாத பாதிதாக அந்தந்த அர்த்தத்தினுடைய பிரசம்சையை சொல்றதுக்காக அவ அந்த மாதிரி அதிவாதங்களை பண்றாளே தவிர தத்துவ விரோதத்துக்காக பண்ணல, அவனால அது தப்பு இல்லை, அபாதித்தம் தான், பாதித்தம் இல்லை, அந்த மாதிரி உக்திகளுக்கு தோஷம் கிடையாதுன்னு சாதிக்கிறார் இந்த விஷயத்துல. ஸோ அதனால இந்த வபுராதிஷு யோபி கோபிவான்ற இடத்துல மயா சமர்ப்பித்தகான்னு சொல்ற இடத்துல எந்த ஒரு சங்கையானது பெருமாளுக்கு வந்ததோ அந்த சங்கையை தூரீகரணம் பண்ணும் முகமாக அந்த சங்கையை இல்லைன்னு சொல்றதுக்காக இந்த ஸ்லோகத்தில் தன்னுடைய பிரபுத்த தீத்துவத்தையும் சாதிக்கிறார். அப்படி இருந்தாலும் நான் அதை சமர்ப்பிக்கிறேன் சுவாமின், ஏன்னா தத் எந்துன்ற எண்ணத்தோடு சமர்ப்பிக்கல, அகமத்தீவ மயா சமர்ப்பித்தகான்ற இடத்துல நான் சமர்ப்பணம் பண்ணுறேன்னு அந்த அந்த அந்த அகங்காரமோ மமக்காரமோ இல்லை, அதை அதுவா கின்னு சமர்ப்பையாமல் இல்லைன்னா நான் என்னதான் சமர்ப்பிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி மூலமாகவும் அதை நிர்தாரணம் பண்ணுறார். இப்படியாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அடியேன் யதா சக்தி விஜாபிச்சிருக்கேன் யதாமத்தி விஜாபிச்சிருக்கேன். இருக்கிற சப்தங்களுக்கு பாஷ்யத்தில் இருக்கிற சப்தங்களுக்கும் எல்லாத்துக்கும் அர்த்தம் விவரணமாக சொல்லியிருக்கேன். அடையனா இதை கேட்டு சந்தோஷிக்க வேண்டியது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா தாசன்.